நாம் அனைவரும் நமது ஆத்ம நிலை, அதாவது தன்னிலை சரியான நேரத்தில் அடைந்து விடலாம் என்று பேசுகின்றோம். ஆனால் உண்மையில் நாம் அடைவதற்கு எதுவும் இல்லை. நாம் ஏற்கனவே தன்னிலையில்தான் இருக்கின்றோம். நாம் இறைவனிடம் இப்பொழுது நெருக்கமாக இருப்பது போல் வேறு எப்பொழுதும் இருக்க இயலாது. நாம் என்றும் பேரானந்தமாகவும் தன்னிலையிலும் முடிவில்லாதவர்களாகவே இருக்கின்றோம். நமது உணர்வு நிலை என்றும் இடை அறாமலும் தொடர்ச்சியாகவும் கால வரம்பு இல்லாமலும் இருக்கின்றது. மாயை மற்றும் தன் வசியத்தினாலே நாம் முன்னர் கூறியது போல் எண்ணாமல் இருந்து வருகின்றோம். நான் என்றும் அகந்தே இரு உணர்வு நிலைகள், அதாவது இப்பொழுதிருக்கும் ஒரு உணர்வு நிலை, மற்றொன்று நாம் அடைய இருக்கும் தெய்வீக உணர்வு நிலை என்று வேறாக காட்டுகின்றது. ஆனால் இது தவறாகும். ஒரே ஒரு தன்னிலை மட்டும்தான் இருக்கின்றது. தன்னிலை என்றால் செல்ஃப் என்று அழைக்கப்படுகின்றது. இன்றும் என்றும் முழு உணர்வோடே அத்தன்னிலை இருக்கின்றது. அதற்கு இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இல்லை. ஏனென்றால் அது முக்காலத்தையும் கடந்துள்ளது.